அச்சுக்கையின்னா அச்சுக்குதா, குமுக்கையின்னா குமுக்குதா, அச்சுக்கையின்னா அச்சுக்குதா, குமுக்கையின்னா குமுக்குதா. நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன், நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன், நியாயம் உள்ள சொந்தக்காரண்டா. அச்சுக்கு என்ன அச்சுக்குத்தா, அக்குமுக்கு என்ன அக்குமுக்குத்தா.